வந்த மடவார்கள் நடம் ஆட முழவு அதிர மழை என்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே திருவையாரே. வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை விடையது தானேரி பூதம் சூழ பொழிய வருவா புலியின் உரி தோலா நாதாயனவும் நக்காயனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகரே பழன நகரே. மங்கையர்கரசி வலவர்கோன் பாவை வரிவலை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணே தன்னோடும் அமந்த ஆலவாயாவதும் இதுவே ஆலவாயாவதும் இதுவே. திருச்சிற்றம்பலம் புலனைந்தும் பொறிகலங்கி நெறி மயங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்றருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடம் மாட முழவு அதிர மழை என்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே திருவையாரே. வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை விடையது தானேரி பூதம் சூழ பொழிய வருவார் புலியின் உரி தோலா நாதாயனவும் நக்காயனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகரே பழன நகரே. கைத்தல நிறைகனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமு மதியமு வைத்திடும் மரண் மகன் மற்றொரு திரல் புய மத யானை மத்தல வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிமல கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முப்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புண மதனிட இவமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே, அக்கண மணமருள் பெருமாளே பெருமாளே திருச்சிட்டம்.